உறவாயிருவே. நம் பந்தங்கள் சொந்தங்கள் இன்றான் நேற்றான் பேசும் இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழும் உண்மைகள் உயிரே உயிரின் ஒளியே. ஒரு நாள் உறவாயிருவே. Thank you.